ஸ்ரீமான் வெங்கடநாதார் யஹ் கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி பாரத்வாஜ குலாப்தி சீத கிரண ஸ்ரீ ஸ்ரீனிவாசாத் குரோ லப்த ஸ்ரீதர சக்கரலாஞ்சன விதிம் ரங்கேந்திர யோகீஸ்வரே விநியஸ்தாத்மபரம் ததீய கருணா சம்பிராப்த சஜ்ஞானகம் வந்தே சாந்திதமாதியுக்தமனகம் ஸ்ரீமாதவாரியம் குரும் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹா. ஸ்தோத்ரரத்னம் 31வது ஸ்லோகம் பார்க்கணும். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். கதா புனஷங்கரதாங்க கல்பகத்வஜாரவிந்தாம் சுகவஜ்ரலாஞ்சனம் த்ரிவிக்ரமத்வச்சரணாம் புஜத்வயம் மதீய மூர்த்தானமலங்கரிஷ்யதி. கதா புனஷங்கரதாங்க கல்பகத்வஜாரவிந்தாம் சுகவஜ்ரலாஞ்சனம் த்ரிவிக்ரமத்வச்சரணாம் புஜத்வயம் மதீய மூர்த்தானமலங்கரிஷ்யதி. இதா இவ்வாறாக இதற்கு முன் ஸ்லோக பர்யந்தம் தவ பாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா என்பதாக உன்னுடைய சரணாரவிந்தத்தை எப்பொழுது நான் சாட்சாத்கரிப்பேன் என்று ஏங்கினார். அதற்கு பதிலாக பெருமாள் திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு அப்படின்னு சாதிச்ச மாதிரியாக அபேட்சிதமான சாமக்ரிகளை எல்லாம் கொடுத்து தன்னுடைய சாட்சா்காரத்தை பகவான் கொடுக்கிறேன் என்று சொல்ல, எப்பொழுது சுவாமின் கொடுக்கப் போகிறீர் என்று கேட்பதாக இந்த ஸ்லோகமானது அமைந்திருக்கிறது. அத வியாக்கியானம் சுவாமி தேசிகன் எப்படி பண்றாரோ அதே மாதிரி அனுபவிப்போம். அத திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு இதிவத் அபேட்சிதம் சாட்சா்காரம் தாஸ்யாமி இதி பகவதா உக்தே தூரஸ்தஸ்ய காலாந்தரேபி தத் சம்பவம் ஆசங்கிய சீக்கிரம் சோசித்தம் தத் சம்ஸ்லேஷ விசேஷம் அபேக்ஷதே கதா புனரிதி. எப்படி அர்ஜுனனுக்கு திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு என்று திவ்ய சக்ஷு பிரதானம் பண்ணி அதன் மூலமாக தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தாரோ, அது மாதிரியாக நானும் உனக்கு சாட்சா்காரம் கொடுக்கிறேன் என்று பெருமாள் கூறுவதாக அனுபவித்து, அது எப்பவோ நடக்க போற விஷயமாச்சே சுவாமின், அது காலாந்தரத்தில் கூட நடக்கலாம், நீ ரொம்ப தூரத்தில் இருக்கீர், நான் எங்கேயோ இருக்கேன். காலாந்தரே பித்த சம்பவம் ஆசங்கிய, பெருமாள் எல்லா இடத்துலையும் எழுந்தா கூட நம்மளுடைய யோக்கியதா பிரயுக்தமான ஒரு தூரத்துவம் இருக்கிறது இல்லவா, நீர் எப்பேற்பட்ட ஒசந்த உபய விபூதி நாசனாக இருக்கும் தன்மை என்ன, அடியன் இருக்கிற இருப்பு என்ன, இது எப்ப நடக்க போறது இந்த சாட்சா்காரம் என்று கேட்பதாக, தூரஸ்தஸ்ய காலாந்தரே என்னைக்கோ நாள் கூட நடக்கலாமே, அவ்வளவு நாள் பொறுமை இல்லையே என்பதனால், கதா புனகா எப்பொழுது அந்த உம்முடைய திருவடியானது என்னுடைய தலையை எப்பொழுது அலங்கரிக்கும் என்று, அதாவது சாட்சா்காரம் எப்பொழுது கிடைக்கும், எப்பொழுது உம்முடைய திருவடியால் என்னுடைய சிரசை அலங்கரிப்பீர் என்று கேட்பதாக அமைந்திருக்க ஸ்லோகம். ஆசங்க சீக்கிரம் சோசித்தம் தத் சம்ஸ்லேஷ விசேஷம் அபேட்சதை, சீக்கிரமாகவே அந்த உச்சிதமான பகவத் சம்ஸ்லேஷ விசேஷத்தை அபேட்சிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். கதா புனகா என்று, புனஷப்தா சாசங்கத்வத்யோதகா என்று, புனகா என்பதானது ஆசங்கைய, அந்த ஆசையை எப்பதான் நடக்கும் சுவாமின் என்ற அந்த ஆசையை தெரிவிப்பதற்காக கதா புனகா என்று புனஷப்தமானது பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லது சாட்சா்கார மாத்ராத்து விசேஷத்யோதகோவா, சாட்சா்காரத்தினால வர விசேஷத்தை சொல்றதுக்காகவாவது இல்ல புனஷப்தம் வந்திருக்கு என்று சொல்லலாம் என்று ரெண்டு விதமாக நிர்வாகம். அது வஸ்துதா புனகா அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி இடங்கள்ல வாக்கியாலங்காரத்தில் அப்படின்னு சொல்லிடுவா, அந்த வாக்கியாலங்காரம் மட்டும் இல்லாம விசேஷமான அர்த்தமும் இருக்கு என்று சொல்லுவதற்காக புனஷப்தமானது சாசங்கத்வத்யோதகா அல்லது சாட்சா்கார பிரயுக்தமான விசேஷத்தை தெரிவிப்பதற்காக புனஷப்தமானது வந்திருக்கிறது என்று. சங்கசக்கர கதா பத்மை ரங்கிதம் பாத பங்கஜம் சரச்சந்திர பிரதீகாச நகராஜி விராஜிதம் சுராசுரைர் வந்தியமானம் ரிஷிபிஹி சிந்திதம் சதா மூர்தானம் மாமகம் தேவதாவகம் மண்டயிஷ்யதி என்று. ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் இருக்கிற அந்த விசேஷத்தை இங்கே ஸ்மரிக்கிறார். கதா புனகா என்று இந்த இடத்துல எப்பொழுது அந்த மதிய மூர்தானம் சரணாம்புஜத்வயம் அலங்கரிஷ்யதி என்று சாதித்த விஷயத்தில் பிரமாணம் சாதிப்பதாக அமைந்திருக்கிறது. மூர்தானம் மாமகம் தேவ தாவகம் மண்டயிஷ்யதி, உம்முடைய சரணாரவிந்தமானது என்னுடைய தலையை எப்பொழுது அலங்கரிக்கும் என்று ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் பிரார்த்தனை வர பிரார்த்தனையானது இருக்கு. அது எப்படி ஏற்பட்டது அந்த சரணாரவிந்தம் என்றால், சங்க சக்கர கதா பத்மை ரங்கிதம் பாத பங்கஜம் என்றும், சரச்சந்திர பிரதீகா சனகராஜி விராஜிதம் என்றும், அற்புதமான நகங்கள், நகங்கள் எப்படி இருக்கின்றன என்றால் சரச்சந்திரனை போன்று வெள்ளை விளையல்னு இருக்கக்கூடிய, சரத்காலத்து சந்திரனை போன்று வெள்ளை விளையல்னு இருக்கக்கூடிய நகராஜிகளால் விராஜிதம். நகராஜி என்றால் நக வரிசை, நகத்தினுடைய வரிசை. மேலும் சங்கம் என்ன, சக்கரம் என்ன, கதை என்ன, பத்மம் என்ன, இப்படிப்பட்ட சின்னங்களால் கூடியதான அந்த சரணாரவிந்தம். அது எப்படிப்பட்டதென்றால், சுராசுரைர் வந்தியமானம் ரிஷிபி சிந்திதம், தேவதைகளாலும் அசுரர்களாலும் எப்பொழுதும் வணங்கப்பட்டதாக மட்டுமன்றி, ரிஷிகளால் எப்பொழுதும் சிந்திதமாக இருக்கக்கூடிய, எப்பொழுதும் ரிஷிகள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சரணாரவிந்தமானது என்னுடைய தலையை எப்பொழுது அலங்கரிக்கப் போகிறது என்று ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் வருகிறது. முதல் ஜிதந்தேலே 26-27 ஸ்லோகங்கள் நம்பர். அதற்கப்புறம் இன்னொரு பிரமாணமும் சாதிக்கிறார். சஞ்சிந்தையே பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷத்வஜ சரோருஹ லாஞ்சனாட்யம் இத்தியாதி பிரசித்தம் ஆகாரம் அனுசந்தத்தே. இப்படியாக சரணாரவிந்தத்தினுடைய ஆகாரமானது சொல்லப்பட்டிருக்கிறது பிரமாணாந்திரங்கள்ல. அது எப்படிப்பட்டதுன்னா, வஜ்ரம் என்ன, அங்குஷம் என்ன, துவஜம் என்ன, சரோருகம்னு கமலம் என்ன, இவைகளால் லாஞ்சிதம், இவைகளால் அடையாளமிடப்பட்டதான அந்த சரணாரவிந்தம் என்று பிரமாணாந்தரங்களையும் இட்டுக்கொண்டு, கதாபுன சங்கரதாங்க கல்பக துவஜாரவிந்தாம் சுக வஜ்ரலாஞ்சனம் என்று, சக்கரம் என்ன, சங்கம் என்ன, துவஜம் என்ன, அரவிந்தம் என்ன, அங்குஷம் என்ன, வஜ்ரம் என்ன, இவைகள். சோ இதுக்கெல்லாம் பிரமாணமானது இந்த ஸ்லோகங்கள்ல இருக்கு. வஜ்ர சஞ்சிந்தையத் பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷாத்வஜ சரோருக லாஞ்சனாட்யம் என்பது. ஏஷ பிரம்மலோக சம்ராடிதி ஹோவாச்ச. ஏனால் இதெல்லாம் ராஜோச்சிதமான சின்னங்கள். அதனால என பெருமாள் ராஜாவல்லியா, ஏஷ பிரம்மலோகா சம்ராடிதி ஹோவாச்ச என்றும், ராஜாதிராஜ சர்வேஷாம் என்பதாகவும் ஸ்ருதி ஸ்மிருதிகளால் சித்தமான சாம்ராஜ்ய சின்னத்துவ அபிப்பிராயேன, சாம்ராஜ்யம் ஒரு பெரிய பகவானுடைய உபய விபூதி இருக்கிறதே, அந்த உபய விபூதிக்கும் நாதனா இருக்கக்கூடிய பெரிய சம்ராட் அல்லவா அவர், பெரிய ராஜாதிராஜன் அல்லவா, அதற்கு உச்சிதமான சின்னங்கள் என்று லாஞ்சன சப்தத்திற்கு அர்த்தம். ததாச்ச உக்தம் நாரதீயே என்று நாரதீய புராணத்தில் இருக்கிற ஒரு பிரமாண வச்சனத்தை எடுக்கிறார். பிருங்காராசன வாஜி குஞ்சர ரதஸ்ரீவத்ஸ சாபேஷுபிஹி மாலா குண்டல சாமராங்குஷ யவைஹி சைலத்வஜை தோரணைஹி, தோமரைஹின் ஒரு பாட்டம், தோரணைஹி மத்ஸ்ய ஸ்வஸ்திக வேதிகா வியஜனகைஹி சங்காதபத்ரைஹி பத்ர அம்புஜைஹி பாதே பாணிதலே நரான் நிருபதி தாம்யாந்தி ஸ்திரியோர் அக்னிதாம் என்று. அதாவது ராஜோச்சித்தமான சின்னங்கள் என்ன, இவைகள் உடையவர்கள் ராஜாவாகவும் ராணிகளாகவும் ஆகிறார்கள் என்று அந்த நாரதிய புராண வச்சனமானது சொல்றது. வஸ்துதா இது வந்து பத்த கிரந்தங்கள்ல கூட இது உத்ருதமாக இருக்கிறது. கட்க லட்சணம் சொல்ற பிரகரணத்துல கிரந்தாந்திரங்கள்லையும் ராஜோச்சித்தமான கட்கங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லச்சே இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாமும் பிரமாணமாக எடுத்திருக்கா. நாரதிய புராணத்தில் இது மூலத்தா இருக்கு. பிருங்காரங்கள் வண்டுகள், வாஜி குதிரைகள், குஞ்சரம் யானைகள், ரத ரதங்கள், ஸ்ரீவத்சம் ஸ்ரீவத்ச சாப பானங்கள், இஷு. அதுல வில்லு அம்பு அது ரெண்டுத்தையும் சாப இஷு, மாலா குண்டல சாமராங்குஷ யவைஹி, இதெல்லாம் இந்த மாதிரி சின்னங்கள்லாம் பாதத்திலேயோ பாணி தளத்திலேயோ கைகள்லையோ இருந்தால் நராகான் பத்தி தாம் யாந்தி, அந்த மனிதர்கள் ராஜாவாக இருக்கும் தன்மையை அடைகிறார்கள். ஸ்திரீகளா இருந்தால் ராகி ராணியாக இருக்கும் தன்மையை அடைகிறார்கள் என்று நாரதிய புராணமானது அநேகமான சின்னங்களை சொல்லி, இந்த சின்னங்கள் கையிலோ காலிலோ மனிதர்களுக்கு அமைந்தால் அவர்கள் ராஜாவாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறது. அந்த மாதிரி ராஜாதி ராஜரானபடியினால பெருமாளுக்கு இந்த சின்னங்கள்லாம் இருக்கு என்று சொல்றதுல நோக்கு. திரிவிக்ரமேதி சம்புத்தியா நிம்னோன்னத விபாக அநாதரேன சர்வேஷாம் சிரசி கிருத பதன்யாசத்துவம் ஸ்வஸ்ய ததலபான அலாபேன நிர்வேதஸ்ச சூச்சதி. இந்த இடத்துல திரிவிக்ரம என்ற சப்தத்தை எதற்கு போட்டார்? சம்போதனமாகத்தான் இருக்கிறது. பகவன்னோ நாராயணன்றோ ஏதோ ஒரு சப்தத்தை போடலாமே, திரிவிக்ரம என்ற சப்தத்தை எதற்கு போட்டார்? நாராயணத்துவ சரணாம்புஜத்வயம் இருந்தாலும் கூட போருமேனால் திரிவிக்ரம சப்தம் போட்டதுனால அன்னைக்கு உலகளந்த சமயத்தில் எத்தனையோ பேரை நீர் அளந்த சமயத்தில் அவர்கள் இலக்காகி இருக்கிறார்கள். அன்னைக்கு ஆயிருந்துனா அடியேன் இங்க மறுபடியும் பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அன்னைக்கு ஆகலை அப்படின்னு அன்னைக்கு அலாபேன நிர்வேதம் திரிவிக்ரமாவதாரத்தில் இது வசதி இது மட்டம் என்று இல்லாமல் உலகம் மொத்தத்தையும் அளந்தீரே, எல்லாருடைய சிரசிலையும் உம்முடைய திருவடியினுடைய சம்பந்தமானது ஏற்பட்டதே, அன்னைக்கு ஏற்படாமல் போனத ததலாபேன நிர்வேதமானது திரிவிக்ரம சப்தத்தினால மனசுல இருக்க கஷ்டமானது சூச்சிது. சுவாமி தேசிகன் கூட பாதுகா சகசிரத்தில் இதே நிர்வேதத்தை படுறார். அன்னைக்கு திருவிக்ரமாவதாரத்தில் அன்னைக்கு அளந்திருந்தக்க அடியன் இருந்திருக்க மாட்டேன், இன்னைக்கு அன்னைக்கு அளக்கச்ச விஷயமாகல அடியன்னு சாதிக்கிறேன். தொச்சரணாம்புஜத்வயம் அப்பிராபிய கேசவோ ராஜன் இந்திரியைஹி அஜிதைர் நரைஹி இத்தியாதிஷு அஜிதேந்திரியைஹி துர்லபதையா பிரசித்தஸ்ய தவ லக்ஷ்மி பூமி நீலா பூமி லீலா கமலம் சங்காதி ரேகாலங்கிருத ஆபரண ஸ்தானியம் சரணயுகலம் தொச்சரணாம்புஜத்வயம் என்பது உம்முடைய இரண்டு திருவடிகள். இவ்வளவுதானே அர்த்தம். அதற்கு என்ன சாதிக்கிறார்னா, எப்படிப்பட்ட இந்த சரணாம்புஜமானது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது அன்று. இந்திரியைகி அஜிதைநரைகி அப்பிராபியா, எவர்களால் இந்திரிய ஜெயம் அடையப்படவில்லையோ அவர்களால் இந்த பகவானுடைய சரணாரவிந்தமானது அப்பிராபியம் என்று பிரமாணங்கள் கூறுகின்றன. அப்பிராபிய கேசவோராஜன் இந்திரியைகி அஜிதைர்நரைகி இத்தியாதிஷு அஜிதேந்திரியைகி ஜெயிக்கப்படாத இந்திரியங்களை உடையவர்களால் துர்லபமாக சொல்லப்பட்டதான பிரசித்தமான துர்லபம் என்று பிரசித்தமான மேலும் லக்ஷ்மியாலும் பூமியினாலும் நீலாதேவியாலும் கமலம் என்ன சங்காதி ரேகைகள் என்ன இவைகளால் அலங்கிருத்தமான அந்த சரணாரை அவர்களால் பணிவிடை செய்யப்படக்கூடியதான சரணாரவிந்தம் என்று அந்த சரணாரவிந்தத்தை கமலம் போல் உருவகப்படுத்தி அது மதிய மூர்தானம் அத்தியந்த நிகீனனான அத்தியந்த நிகிருஷ்டனான தொத்பாதஸ்பரிசானர்கசிய துஷ்டதமதையா அது வேற சாதிக்கிறார். தொத்பாதஸ்பரிச அனர்கமான உம்முடைய சரணாரவிந்த ஸ்பரிசத்திற்கு அருகத்தையே இல்லாத துஷ்டதமதையா இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப துஷ்டனானபடியினால் துஷ்டதமத்துவ ஆரோப்பணம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப எப்படிடா துஷ்டன்னால் காலியவத்து பாதபத்ம தமனீயஸ்யமே சிறகாலம், அதாவது காளியனை எப்படி நீர் துஷ்டனா இருந்தா கூட சரணாரவிந்தத்தை அதன் மேல வச்சு அதை தமனம் பண்ணிடோத அவனை அடக்கினீரோ, அந்த மாதிரி சிறகாலம் நனமேயம் ரொம்ப நாளாக நான் நனமேயம் நான் உண்மை வணங்குவேனா என்று இருக்கிறேன். அதற்கு தொத் பிரணாம விரகேன தூஷிதம் உம்முடைய ரொம்ப நாளாக உம்முடைய பிரணாமம் செய்யாததனால் தூஷித்தமான கலுஷித்தமான என்னுடைய சிரஸ் இருக்கிறதே அது மதிய மூர்தானம் என்ற சப்தத்தினால் விவக்ஷிதம். எவ்வளவு மனசுல அவருக்கு ஆள் வந்தாருக்கு ஆதங்கம் இருக்குமோ அவ்வளவையும் சொல்றதுக்காக அப்படியாக அற்புதமான வியாக்கியானம் சாதிக்கிறார். அத்தியந்த நிகீனன்னு சொன்னாலே போரும், அதுவும் தொற்பாத ஸ்பர்ஷ அனர்ஹன், ஏன்னா அத்தியந்த நிகீனனாதனாலேயே உம்முடைய சரணாரவிந்த ஸ்பர்ஷத்துக்கு அனர்ஹன் என்றும், அது காளியன் எப்படியானால் காளியனை தமனம் பண்ணிடோ அந்த மாதிரி தமனம் பண்ண வேண்டிய அளவிற்கு நனமேயம் இருந்த சுவாவத்தை உடையவன் என்றும் சாதித்து, அப்படிப்பட்ட தூஷித்தமான கலுஷித்தமான பாபம் பண்ணியிருக்கிற என்னுடைய தலையை வணங்காமல் பாபம் பண்ண தலை என்று சாதிக்க, அலங்கரிஷ்யதி பஷ்யதாம் சத்வஸ்தானாம் பிரேக்ஷணீயம் கரிஷ்யதி இதி பாவஹா, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பஷ்யதாம் சத்வஸ்தானாம் சாத்விகர்களான மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தலையை எப்பொழுது அலங்கரிஷ்யதி, எப்படியானா உத்தமமான ஒரு கிரீட்டத்தை தலையில் வைத்துக் கொள்வார்களோ அந்த மாதிரியாக கிரீட்டத்தை தானே அலங்காரம் பண்ற, தலையை அலங்காரம் பண்றதுன்னு சொல்லுவா, அந்த மாதிரி சரணாரவிந்தத்தை கிரீட்டம் மாதிரியாக கிரீட்டத்தை காட்டிலும் வசதியாக நினைப்பதனால் அலங்கரிஷ்யதி என்ற சப்தத்தை போடுகிறார். ஏதேன கலிதோஷ நிவர்த்தி ரப்பி அர்த்திதா பவதி, அதனால கலிதோஷமெல்லாம் போகும், கலிகாலத்தினால ஏற்படுற தோஷங்கள் எல்லா மனிதர்களுக்கும் சகஜமாக ஏற்படக்கூடிய தோஷங்கள், அதுவும் பிரார்த்தித்தமாக ஆனது. எப்படினால் உக்தம் ஹி மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயத்தை இங்கு ஸ்மரிக்கிறார். யாவத் சபாத பத்மாபியாம் பஸ்பரிஷே மாம் வசுந்தராம் தாவத் பிருத்வி பரிஷ்வங்கே சமர்த்தோ நாபவத் கலிஹி, எப்பவரையில் பகவானுடைய பாதஸ்பர்ஷம் பூமியில் இருக்கிறதோ அது பரியந்தம் கலியானது ஒன்னும் பண்ண முடியல, இந்த சம்சார தப்தாளான இந்த ஜனங்களை கலியானது ஒன்னும் பிடிக்க முடியாமல் இருந்தது. அப்புறம் சம்சார அக்னி தக்தோகம், இதுக்கு மேல சாதிக்கிறார், சம்சார அக்னி தக்தோகம் தொத்பாதஸ்பர்ஷேன பரீட்சிதிவ யதார்ஹம் சஞ்சீவயிஷ்யாமி இதி பாவஹா, சம்சார அக்னி தக்தனாக நக்தனான அகன் அடியேன், உன்னுடைய பாதஸ்பர்சத்தினால எப்படி பரீட்சித்த தக்தனான பரீட்சித்தானவன் காப்பாற்றப்பட்டானோ அந்த மாதிரி புனகா உஜ்ஜீவனம், என கரிக்கட்டையாக இருந்த பரீட்சித்தை எப்படி உன்னுடைய சரணாரவிந்த ஸ்பர்சமானது காப்பாற்றியதோ அந்த மாதிரியாக இந்த சம்சார தவாக்னியில தப்தனாக இருக்கக்கூடிய அடியனை உன்னுடைய சரணாரவிந்தம் எப்பொழுது காப்பாற்றும் என்று அர்த்தம். அத்திர யாவன்ன சரணவு பிராத்துகு பார்த்திவ வியஞ்சனான்விதௌ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி என்று பரதவச்சனம். எப்பொழுது வரையில் உன்னுடைய என்னுடைய அண்ணாவுனுடைய சரணாரவிந்தத்தை என்னுடைய தலையில் தரிக்கவில்லையோ அதுவரையில் எனக்கு சாந்தி ஏற்படாது. அதனால யாவன்ன சரணவு பிராத்துகு பார்த்திவ வியஞ்சனான்விதௌ, ராஜோச்சிதமான சின்னங்களுடன் கூடிய அந்த சரணாரவிந்தங்களை இரண்டையும் என்னுடைய தலையில் எப்பொழுது தரிக்கின்றேனோ அப்பொழுதுதான் எனக்கு சாந்தி ஏற்படும் என்று பரதனை கூறுகிறான். தஸ்ய தாமிரதலௌ தாத சரணௌ சுப்ரதிஷ்டிதௌ சுஜாத மிருது ரக்தாபிரங்குலீபிர் அலங்கிருதௌ பிரயத்னேன மயா மூர்த்னா கிரஹீத்வா அபிவந்திதௌ இதி மார்க்கண்டேய வச்சனம் ச தர்சனீயம். மார்க்கண்டேயரும் சொல்றார், அந்த அந்த பகவானுடைய தாமிரம் தாமிரதலம் போன்ற தாமிரத்தினால் செய்யப்பட்ட கமலத்தினுடைய தலங்கள் போன்று இருக்கக்கூடிய என தாமிர தலவுன்னு சொன்னதுனால தாமிரத்தினால் பண்ணப்பட்ட திருவடி, அத்திருவடியினுடைய அடிபாகம், அப்படி தாமிர தலவு தாத்த சரணவு அப்படிப்பட்ட சுப்பிரதிஷ்டிதவு அழகாக பூமியில் பதிந்திருக்கின்ற சுஜாத மிருது ரக்தாபிரங்குலி பிரலங்கிருத்தவு, ரொம்ப அழகாக தோன்றியிருப்பதும் மிருதுவாக இருக்கக்கூடியதும் சிகப்பாக இருக்கக்கூடியதுமான விரல்களுடன் கூடிய அந்த இரண்டு திருவடிகள், அதை நானே பிரயத்னத்தினால் எடுத்து என்னுடைய தலையில் வைத்துக்கொண்டு அவைகளை வந்தனம் செய்தேன் என்று மார்க்கண்டேய புராணத்தில் மார்க்கண்டேயர் கூறுகிறார். எத்வா முக்தி தசாயாம் பரிகிரகீத அப்ராகிருத சரீரஸ்ய ஸ்வஸ்ய பரமபத பரியங்க நிலைய பகவத் பாத மூல பிரவேசே துவராதிசயாக பிரகாஷத்தை, அல்லது இந்த லீலா விபூதியில் இருக்கும் அளவில் உம்முடைய சரணாரவிந்த ஸ்பர்ஷம் எப்பொழுது கிடைக்கும் என்று பிரார்த்திப்பவராக மட்டுமன்றி மேலும் முக்தி தசாயாம் மோக்ஷத்தில் மோக்ஷானந்தத்தில் பகவானுடைய சரணாரவிந்தம் எப்பொழுது கிடைக்கும் என்று ஆசைப்படுவதாகவும் இதை பாவிக்கலாம் என்று எத்வா என்ற பட்சத்தை சுவாமி தேசிகன் இங்கு கூறுகிறார். முக்தி தசாயாம் பரிகிரகித்த அப்ராகிருத சரீரத்தை, அப்ராகிருத சரீரத்தை திவ்ய தேகத்தை பரிகிரகம் செய்தவுடன் சுவஸ்ய பரமபத பரியங்க தரிசனசிய, பரமபத பரியங்க நிலைய பகவத் பாத சரணாரவிந்தத்தை பரமபதத்தில் பரியங்கத்தில் ஏழ்றிருக்கக்கூடிய பகவானுடைய பாதமூல பிரவேசையை, பாதத்தில் போய் சரணாரவிந்தத்தில் போய் பிரவேசம் பண்ற அந்த துவராதிசயம் அது எப்பொழுது எனக்கு கிடைக்கப் போகிறது என்றாவது பிரார்த்திப்பதாக இதற்கு ஆளவந்தாருடைய திருவுள்ளம் என்று சுவாமி தேசிகன் அபிப்பிராயப்படுகிறார். எத்வா பக்ஷத்தினால ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். கதா புனர் சங்கர கல்ப கத்வஜாரவிந்தாம் சுகவஜ்ரலாஞ்சனம் த்ரிவிக்ரமத்வச்சரணாம்புஜந்த்வயம் மதீயமூர்த்தானமலங்கரிஷ்யதி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.